ரங்கம் அபிமங்கல கீதமுழங்கும் மதுரா நகரில் தமிழ் தங்கம் அபிமங்கல கீதமுழங்கும் அபிமன்னவ காவியம் பொங்கும் அதை காதலர் உள்ளம் வணங்கும் அபிமன்னவ காவியம் பொங்கும் அதை காதலர் உள்ளம் வணங்கும் மதுரா நகரில் தமிழ் தங்கம் மங்கள கீதம் முழங்கும் தங்கம் மிதிலா நகரில் ஒரு மந்திரம் உன்மே நிகழ் ஜானகி தங்கம் மணிமாடத்திலே வந்து தோன்றும் மனம் மன்னவன் எண்ணத்தில் நீந்தும் தங்கம் அபிமங்கல கீதம் முழங்கும் காதலிலே அவன் மன்னன் எதிர்காலத்தை வென்றவன் கண்ணன் உயர் காதலிலே அவன் மன்னன் மதுரா நகரில் தமிழ் தங்கம் அபிமங்கல கீதமுழங்கும் தேவ மகள் இவள் தானோ மன்னன் திரும்பவும் வந்து விட்டானோ நான் இந்த மலர்கள்